ശ്രീമാധവാംസുദാംബുധിപൂർണചന്ദ്രം ശ്രീശ്രീനിവാസഗുരുവര്യകൃപാപ്തചക്രം ശ്രീനവ്യരംഗയതി വര്യകൃതാത്മരക്ഷം വന്ദേ സദാ വരദലക്ഷ്മണദേശികേന്ദ്രം വേദാന്തലക്ഷ്മണമുനീന്ദ്രകൃപാപ്തബോധം തത്പാദയുഗ്മസരസീർഘഭൃംഗരാജം ത്രയ്യന്തയുഗ്മകൃതഭൂരി പരിശ്രമം തം ശ്രീരംഗലക്ഷ്മണമുനിം ശരണം പ്രപദ്യേ ശ്രീമശ്രീവാസയോഗീശ്വരമുനികരുണാല വേദാന്തയുഗ്മം ശ്രീമദ്ഭേദാന്തരാമാനുജഗുരുപതയോ അർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമശ്രുധ്യന്തരാമാനുജയതി നൃപതേഃ പ്രാപ്തമോക്ഷാശ്രമം തം ശ്രീമശ്രീവാസരാമാനുജമുനിമപരം സംശ്രയേ ജ്ഞാനവാർത്തിം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമശ്രീവാസയോഗീശ്വരഗുരുപതയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമശ്രീരംഗനാഥക്വയമുനികൃപയാ പ്രാപ്തമോക്ഷാശ്രമം തം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനിമപരം സംശ്രയേ ദേശികേന്ദ്രം ശ്രീമാൻ വേങ്കടനാഥാര്യ കവിതാർഗിഹ കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി പ്രണാമം ലക്ഷ്മണമുനിഃ പ്രതിഗൃഹ്ണാതു മാമകം പ്രസാദയതി യഃ സൂക്തിഃ സ്വാദീനപദികാം ശ്രുതിം അസ്മദ് ഗുരു പരമ്പരായൈ നമഃ. നാരായണവല്ലിയിലെ മേലെ പരതത്വ നിരൂപണമാണത് ചെയ്യപ്പെടുകയാണ്. സത്യം പരം പരഗും സത്യഗും സത്യേന ന സുവർഗാൽ ലോകാശ്ച വന്ദേ കഥാചന സദാഗും ഹി സത്യം തസ്മാ സത്യേ രമന്തേ. സത്യം താൻ പരതത്വം, അതുതാൻ പരബ്രഹ്മം. സത്യം പരം, സത്യംതാണ് പരമ്പൊരുൾ. പരവും സത്യം, அந்த பரமே சத்தியமாயிருக்கு. அப்போ பரதத்துவம் சத்தியமே, சத்தியம்தான் பரதத்துவம், பரதத்துவம் சத்தியமாயிருக்கு. சத்யேன சுவர்கால் லோகாச்ச வந்தே, அதாவது சத்தியத்தினாலே ஸ்வர்கலோகத்தை யார் அடையிறாளோ அவ அந்த சத்தியத்தினாலே ஸ்வர்கலோகத்திலிருந்து எப்பொழுதும் கீழே விழாமல் நழுவாமல் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த சத்துக்களுடையதான, அவளுடையதான பிலாங்கிங்ஸ் சொல்றோமே, அந்த உடைமை இருக்கு பாருங்கோ, அது சத்துக்களுடையதாக இருப்பதாலே அது சத்தியம்னு சொல்லப்பட்டது. ஏன்னா யார் சத்துக்கள், யார் சத்தியத்தை உடையவர்களோ அவர்கள் சத்துக்கள். அப்போ சத்துக்களாக இருப்பவர்களுடைய அந்த உடைமை போலே இது இருப்பதாலே இது சத்தியம் என்று அழைக்கப்படுகிறது. ஆகையினாலே வசந்ததான பிரயோஜனத்தை யார் விரும்புகிறாளோ, யார் அபேட்சிக்கிறாளோ, அவ எப்போதும் சத்தியத்திலேயே நிலை நிற்கிறார்கள். அந்த சத்தியத்தினாலேயே எல்லா விதமான இன்பத்தையும் அவர்கள் அடைகிறார்கள் அப்படின்னு இதில் இந்த சத்தியம்தான் பரதத்துவம் அப்படிங்கிறத இந்த உபாகம் சொல்லிட்டு அதுக்கு மேல தப இதி தபோ நானசனாத் பரம் யத்தி பரம் தபஸ்தர்ஷம் தத்துராதர்ஷம் தஸ்மாத் தபசி ரமந்தே ரமந்தே ரமந்தேன்னு எல்லாத்துலயும் வரும். ரமந்தேன்னா இன்புறுகின்றனர், மகிழ்ச்சி அடைகின்றனர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு முதல்ல சத்தியம்தான் பரதத்துவம், பரதத்துவம் தான் சத்தியம்னு சொல்லிட்டு இங்கே தப இதி தபோ நானசனாத் பரம் யத்தி பரம்னு சொல்றதுனால அந்த தபஸ் இருக்கே, அதாவது பரதத்துவம்னா இந்த தபஸ் தான் பரதத்துவம், தபஸை காட்டிலும் வேற பரதத்துவம் இல்லேன்னு சில பேர் சொல்றா. சரி, இந்த தபஸ்ங்கிறது என்ன? உபவாசம் இருப்போமே அதை காட்டிலும் சிறந்ததான ஒரு பெரிய தபஸே இல்லை. எது ரொம்ப சிரேஷ்டமான தபஸோ அது அனுஷ்டிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. அப்படி அது அனுஷ்டிக்க கஷ்டமாக இருந்த போதிலும் அதிலே நிலை நிற்பவர்கள் அந்த தபசினாலேயே இன்புறுகிறார்கள். அப்போ இங்கே அப்படிப்பட்ட அந்த தபசே பரதத்துவம்னு வேதம் சொல்லிச்சு. சத்தியம் பரதத்துவம், அடுத்தது தபஸ் பரதத்துவம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தம இதி நியதம் பிரம்மச்சாரிணஹ தஸ்மாத் தமே ரமந்தேன்னு. தமம் தமம்னா நம்மளுடைய இந்திரியங்களெல்லாம் நிகிரகம் பண்றது, புலனை அடக்கிறது. இந்த புலன்களை அடக்கினோம்னா அது இந்த புலனை நீ அடக்கிற பார், அப்பவே நீ பரபிரம்மத்தோனர், புலன் அடக்கமே பரதத்துவம். அத நைஷ்டிக பிரம்மச்சாரியா இருக்கிறவா அதை எப்பொழுதும் கைகொள்கிறார்கள். ஆகையினாலே அப்படிப்பட்ட அந்த நைஷ்டிய பிரம்மச்சாரிகள் புலனடக்கத்தினாலே இன்பத்தை அடைகிறார்கள். அதனாலே இந்த புலன் அடக்கமான தமமே பரதத்துவம் சொல்லுது. சத்தியம் பரதத்துவம்னுது முதல்ல, அப்புறம் தபஸ் பரதத்துவம்னுது, இப்போ தமம் பரதத்துவங்கிறது. அதுக்கு மேல மனசை அடக்கிறா பாருங்க, அந்த மனசை அடக்குவது மனவடக்கம் ரொம்ப சிறந்தது அப்படின்னு இந்த ஆரண்யத்தில் அதாவது காட்டிலே வசிக்கிறதான முனிவர்கள் அந்த மனவடக்கத்தை தங்களிடத்திலே கை கொள்கிறார்கள். அதனாலே அவர்கள் இன்பத்தை அடைகிறார்கள். அப்போ அங்கே சமம், சமம்தான் சிறந்தது, அதுதான் பரதத்துவம்னு அந்த காட்டிலே ஆசிரமங்கள் தீண்டு வசிக்கிறாளே முனிவர்கள் அவர்கள் மனடக்கத்தை பரபிரம்மமாக கருதுகின்றார்கள். அதனாலே அந்த மனவடக்கத்தினாலேயே அவர்கள் இன்பத்தை பெறுகின்றார்கள். அதுக்கப்புறம் தானம் சிறந்தது, அந்த தானமே பரபிரம்மம். அதாவது தானம் ரொம்ப சிரேஷ்டமானது, அதனாலே எல்லா உயிர்களும் அதையே போற்றுகின்றன. தானமிதி சர்வாணி பூதானி பிரசபும்சந்தி தானாதிதுச்சரம் தஸ்மாத் தானே ரமந்தேன்னு. அங்கே இது சமயித்யரண்யே முனயஹா தஸ்மா சமே ரமந்தேன்னு சொன்ன அதே வேத வாக்கியம் உடனேயே அந்த தானம் மோசத்தின்னு. இந்த தானத்தை திருப்பாவேல இரண்டாவது பாசுரத்தில் ஆண்டாளும் காண்பிச்சார். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி நா. இது நாலுமே ஒரு விதத்துல பார்த்தா அது எல்லாமே தானம் தான். இது தானம் எப்படின்னா கொடுக்கிறவனை வசதியா சொல்றது, ஆனா வாங்கிக்கிறவனை ரொம்ப மட்டமா சொல்றது. தமிழ்ல கூட இந்த ஆத்திச்சூடின்னு ஒன்று சொல்லுவார், அதுல ஐயமிட்டு உடனேயே அடுத்தது ஏற்பது இகழ்ச்சி. இப்போ ஐயமிட்டு உண்ணுன்னு சொன்ன அதே சாஸ்திரம் உடனே என்ன சொல்றது, வாங்கிக்காதே அது கேவலம், அது இகழ்ச்சின்றது. ஏன் சொல்றது அப்படின்னா ஒவ்வொருத்தனும் கொடுக்கிறவனாகவே இருக்கணும், வாங்கிக்கிறவனா இருக்கக்கூடாதுங்கிறது வேதத்தினுடைய அபிப்பிராயம். அதாவது சாஸ்திரங்கள் எல்லாரும் நல்ல வசதி வாழ்க்கையோ வசதியா வாழணும், அவங்கிட்ட இல்லைங்கிறதே இருக்கக்கூடாது. அப்படி அவன் மற்றவனுக்கு கொடுக்கும் நிலையிலே இருக்க வேண்டுமே தவிர அவன் எதையும் பிறரிடமிருந்து வாங்கிக் கொள்வதான நிலையிலே அவன் இருக்கக்கூடாது. அது அப்படிப்பட்ட அந்த இது தானம் சிறந்ததுதான், இல்லைன்னு யாரும் சொல்லல. அதான் அயோத்தியனுடைய சிறப்பை வர்ணித்து கொண்டு போகிறான் கம்பன். அங்கே அயோத்தியிலே வன்மையே இல்லை, வன்மை வன்மைனா கொடை தானம், இந்த தானமே அங்கே இல்லையாம். ஏன்னா அயோத்தியில வன்மையே இல்லை, ஏன்னா வாங்குவோர் இல்லாததால் தான். யாரும் ஒருத்தன் கொடுக்கறதுக்கு என்னமோ தயாரா இருக்கான், ஆனா போய் வாங்கிண்டாதானே அது தானமாகும். இப்போ தானம் எப்ப பூர்த்தி பெறும், ஒருத்தன் கொடுக்கணும் இன்னொருத்தன் வாங்கிக்கணும். அப்போ அந்த தானத்தை கொடுக்கறவன் தாத்தா, அந்த தானத்தை வாங்கிக்கிறவன் ஸ்வீகிருத்தா. இப்போ எல்லாரும் அயோத்தியில தாத்தாக்களாவே இருக்கா, கொடுக்கறவாளவே இருக்கா, யாரும் எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டான்னு யாரும் வாங்கிக்கவே இல்லையாம். அதனால வாங்கிக்கிறவா இல்லாதனால அயோத்தியில தான திரப்பியம் இல்லாம இருக்குன்னு அந்த அயோத்தியனுடைய ஒரு செல்வ சிறப்ப வெளியிடும் வாயிலாக இப்படி அதி அற்புதமா கம்பன் சொல்றான். அதே மாதிரி இந்த தானம்ங்கிறது ஐயம் பிச்சை ஆந்தனை கை காட்டுதல். தானம் ரொம்ப வசதி தான், யாரும் இல்லைன்னு இல்லை, அது எல்லா உயிரினங்களும் அதை நிச்சயமா போற்றுகின்றன, அதுலயும் சந்தேகமே இல்லை. இந்த தானம்ங்கிறது அனுஷ்டிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமானது. நாம எதை தானம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ அது தானமே இல்லை. தானம்னா சத்பாத்திராதிகளுக்கு தானம் கொடுக்கிறது தான் தானம். நல்ல வேதம் கசடரை கற்றவன், சாஸ்திரங்களை கற்றவன், அப்படிப்பட்ட சத்பாத்திரத்துக்கு விநியோகம் பண்றமே அதுதான் உண்மையான தானம். இப்போ அந்த தானம் அந்த தானத்தை அனுஷ்டிக்கிறதுக்கே அது ரொம்ப கஷ்டம். அதனால யார் வசந்ததான மோக்ஷ பலனை அடையணும்னு விரும்புகிறாளோ அவ அந்த தானத்தினாலே மகிழ்ச்சி அடைகின்றனர் அப்படின்னா. இதுல ஐயம், ஐயம் என்றால் இந்த கிரகஸ்தாளுக்கு இடுவதான பிச்சை. அவளுக்கு இப்ப பிரம்மச்சாரியோ இல்ல முதல் முடிவாசிரம் பிரம்மச்சாரியா இருக்கட்டும் சன்னியாசியா இருக்கட்டும், அவளுக்கு பக்குவமான அன்னத்தை கொடுப்பா, அவ அதை ஸ்வீகரிச்சுப்பா. ஆனா கிரகஸ்தனுக்கு அத அரிசி பருப்புன்னு இப்படி அபக்குவமானதை பக்குவம் பண்ணாத கொடுக்கணும். அந்த உச்ச விருத்தியில அத அவன் வாங்கிக்கிட்டு போய் பத்தினிட்ட கொடுத்து பத்தினி பாகம் பண்ணி அதை தன்னுடைய பெருமாளுக்கு கண்டருள பண்ணி அவன் அதை ஸ்வீகரிச்சுக்கணும். அப்போ ஐயம் என்பது அந்த கிரகஸ்தாளுக்கு இடுவதான அந்த உச்ச விருத்தி. பிச்சை என்பது முதல் முடிவாசிரமத்தாருக்கு கொடுப்பது. சரி, இங்க வானப்பிரஸ்தனே சொல்லலையேன்னா வானப்பிரஸ்தன் பிச்சை எடுக்க வரமாட்டான். ஏன்னா அவன் காட்டுல காயோ கனியோ எத்தையோ பறிச்சுட்டு அவன் காட்டை விட்டு நாட்டுக்கே வரமாட்டான். அதனால அவனை பத்தி இங்க சொல்லல. அதுக்கப்புறம் ஆந்தனை கை காட்டி, ஆந்தனைங்கிறது ஐயோ இப்போ ஒருத்தர் நம்ம கிட்ட தானம்னு வந்துட்டார், யாச்சகம்னு வந்துட்டார், அவர்கிட்ட நம்ம கிட்ட ஒருத்தர் வந்ததுக்கு அப்புறம் அவன் இன்னொருத்தன்ட்ட போய் கை நீட்ட விடாது. அவனுக்கு அவனுடைய வாழ்நாள் பரியந்தம், அவனுடைய ஆயுஷ் பரியந்தம் அவனுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் இவன் கொடுத்துருவான். கொடுத்ததுக்கு அப்புறம் அவனுக்கு இன்னொரு இடத்துல போய் கை நீட்டணுங்கிற அவசியம் இல்லாத போடுவான். அந்த மாதிரி பண்ணா அது ஆந்தனைன்னு பேரு. கை காட்டுறதுன்னு சொல்லுவார். இப்போ கை காட்டுறது ரெண்டு விதம். ஒரு விதம் கை காட்டுறதாவது தங்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இதுக்கு மேலேயும் எனக்கு கொடுக்கணும்னு தாண்டாப்பா ஆசை, ஆனா எங்கிட்ட கொடுக்கறதுக்கு இன்னுமே ஒண்ணுமே இல்லைன்னு அந்த கையை காட்டுறது இருக்கே அதான். இதான் எம்பெருமான் பண்றானா சரணாகதி பண்ற வாழ்க்கை. ஏன்னா நாம முதல் தரம் ஒரு தரம் சரணாகதி பண்ணும் போதே அவன் தங்கிட்ட இருந்த எல்லாத்தையும் கொடுத்துப்பான். அதுக்கப்புறம் ஏன் ரெண்டாம் தரம் பண்ணக்கூடாது சரணாகதின்னா அவங்ககிட்ட கொடுக்கறதுக்கும் ஒண்ணும் இல்லை, நமக்கு வாங்கிக்கிறதுக்கும் ஒண்ணும் இல்லை, ஏற்கனவே மோட்சத்தை கொடுத்தாச்சு, அவனையும் கொடுத்தாச்சு, பரமசாமியும் பேசின்னு அவனுக்கு சமமானம் ஆக்கிட்டான். இன்னுமே அவங்ககிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் சுவாமி தேசிங்கத்திலையும் அத்தி அற்புதமா சொல்ற, என்ன ரெண்டாம் தரம் பிரபத்தி பண்ணாதே அப்படின்னு இந்த அபயஹஸ்தம். அது ஏன் பெருமாள் அப்படி காண்பிக்கிறான்னா, ஒரு தரம் பண்ணத்துக்கே நான் உனக்கு ரொம்ப கடனாளி ஆயிட்டேன், ரெண்டாம் தரம் பண்ணாதேன்னு காமிக்கிறானா. அந்த மாதிரி எங்கிட்ட என்னமே உனக்கு கொடுக்கறதுக்கு எங்கிட்ட ஒண்ணும் இல்லடாப்பான்னு கைய காண்பிக்கிறான். இன்னொரு கை காட்டுறது நம்ம இதுல நம்ம அக்ரஹாரத்துல இந்த கோவில் பாழா போச்சு, அது நிச்சயமா அது புனர்தானம் வரணும். அதுக்கப்புறம் எல்லாரும் அதை இது பண்ணி நித்தியம் ஒரு காத்தால சாயங்காலம் பஞ்சகால இதாகினாலும் அட்லீஸ்ட் அந்த ரெண்டு காலமாவது பூஜை என்ன பண்ணணும், ஆராதனைகள் ஆகணும். அதுக்காக எவ்வளவு கொடுத்தாலும் தகும், ஆனா அடியன்ட்ட இல்லை இப்போ நீர் கல் இதுன்னு சொல்லிருக்கேன். இந்த நாலாவது ஆத்துல ஒரு பெரிய தனிகர் பணக்காரன் அவங்கிட்ட போப்போம். அவங்கிட்ட போனேன்னா அவன் சமரத்தியா கொடுப்பான், அவனுக்கு ஒரு இதுன்னு சொல்லி எடுக்கிறான். அவங்கிட்ட போய் நான் சீனிவாசன் கோயில் கட்டுறேன் நாராயணன் கோயில் கட்டுறேன்லாம் சொல்லாதுக்கோ, நாங்க நிருசிம்மரை பிரதிஷ்ட பண்றோம்னு போய் கேளு. ஏன்னா அவன் நிருசிம்மன்னா எவ்வளவுனா கொடுப்பான் எனக்கு தெரியும், அதனால நாங்க நிருசிம்மனை பிரதிஷ்ட பண்ணணும்னு கேளுங்க. இல்ல சுவாமி, எங்க கோயில்ல நாங்க நிருசிம்மனையே பிரதிஷ்ட பண்ணலையே, சுதர்சன ஆழ்வான் பிரதிஷ்ட பண்ற எவ்வளவு, ஆமா இது பின்னால நிருசிம்மன் இருக்காங்கன்னா அப்ப நீர் ஒன்னும் பொய் சொல்ல சத்தியத்தை தான் சொல்றேன் சொல்லுமே, இப்ப அதை பிரதிஷ்ட பண்றேடா இல்லையா. அப்போ அந்த சுதர்சன ஆழ்வானுக்கு பின்னால நிருசிம்மன் எழுதிருக்காரா இல்லையா, அப்ப அந்த நிருசிம்மனையும் சேர்த்தான பிரதிஷ்ட பண்றேன், அதனால பொய்யே ஒண்ணும் இல்ல உமக்கு கிடைக்கணும்னா நீர் இப்படி நான் சொன்ன மாதிரி இப்படி போய் கேடும் போன்னு கைய காட்டுறான் பாருங்க. அதனாலதான் கை காட்டி இப்போ தானம் ரொம்ப சிரேஷ்டமானது சிறந்தது, எல்லா உயிர்களும் அதை தானம் சிறந்தது என்று போற்றுகின்றன. தானத்தை காட்டிலும் அனுஷ்டிப்பதற்கு கடினமானது வேறொன்றும் இல்லை, ஆகையினாலே வசந்ததான மோக்ஷ பலத்தை விரும்புபவர்கள், அதை யார் ஆசைப்படுறாளோ மோக்ஷத்தை, அவா தானத்தினாலே மகிழ்ச்சி அடைகிறார்கள். தானத்தை சொன்னதுக்கு அப்புறம் தர்மத்தை சொல்லித்து தர்ம இதி தர்மேண சர்வவிதம் பரிக்ரிஹீதம் தர்மாநாதி துஷ்கரம் தஸ்மாத் தர்மே ரமந்தே ரமந்தே மகிழ்ச்சி உருகிறார்கள். எதனால தர்மத்தினாலே, தர்மம் சிறந்தது என்று எல்லோரும் கருதுகின்றார்கள். தர்மத்தால் தான் இந்த உலகமானது ஒன்றாக கூட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. தர்மத்தை விட அனுஷ்டிப்பதற்கு கடினமானது வேற எதுவுமே கிடையாது. அதனாலே தர்மத்தை யாரார் பின்பற்றுகிறார்களோ அவர்களெல்லாம் தர்மத்திலேயே இன்புறுகின்றனர். இப்போ எது தர்மம் எது அதர்மம் அப்படிங்கிறத இது வரும்போது அது ஒன்னொன்னுக்கும் பார்த்தேன்னா எது தர்மம் எது அதர்மம் இது ரொம்ப ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதனால தர்மைதி தர்மேன சர்வமிதம் பரிகிரகீதம்னு இந்த தர்மம் ரொம்ப ஒசந்ததுன்னு எல்லாரும் சந்தேகம் இல்லாம ஒத்துக்கிறா. இந்த தர்மத்தினாலேதான் இந்த லோகங்களெல்லாம் ஒன்னா கூட்டி வைக்கப்பட்டிருக்கு. இந்த தர்மத்தை காட்டிலும் அனுஷ்டிக்கிறதுக்கு கடினமானது வேற எதுவுமே இல்லை. இப்போ வர்ணங்களுக்குன்னு தர்மம், ஆசிரமங்களுக்குன்னு தர்மம், அதான் வர்ணாசிரம தர்மம்னு சொல்றோமோ, பிராமணாளுக்குன்னு தர்மங்கள் தனி, வைசியனுக்குன்னு தனி, சத்திரியனுக்குன்னு தனி, சூத்திரனுக்குன்னு தனி. அதே மாதிரி ஒரு ஒரு ஆசிரமிக்கும், அதாவது பிரம்மச்சாரி ஆசிரமத்தில் இருக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி தர்மம், அதுக்கப்புறம் அவனே கிரகஸ்தனானா அது தர்மம். இப்போ சாஸ்திரமே அது ரொம்ப வசத்தின்னு சொல்லுவோம். என்ன பண்ணா அதே சாஸ்திரம் அவன் பிரம்மச்சாரியா இருக்கும்போது வசதிங்கும், அவன் இது பண்ணபோது கிரகஸ்தனான போது அதுவே நிஷித்தமாயிடும், அதை விலக்கி வைக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப இந்த ஆமிய விட்டம்னு சொல்றோம் பாருங்க, அதாவது உபாகர்மம். அந்த உபாகர்மத்துல பிரம்மச்சாரியா இருந்தான்னா அவன் அன்னைக்கு க்ஷவரம் அடிப்பான். பிரம்மச்சாரி அந்த பௌர்ணமி, ஏன்னா எப்போதும் பௌர்ணமியில தான் இது வரும், அதனால பௌர்ணமியில அதுவும் பிரத்யேகமா இந்த உபாகர்மத்தை அன்னைக்கு அவள் சவரம் பண்ணான்னா அது ரொம்ப விசேஷம், சாஸ்திரம் சவரம் பண்ணிக்கோன்னு விதிக்கிறது. அதே கிரகஸ்தனுக்கு கிடையாது. இப்போ நேத்தி வரைக்கும் ஒருத்தன் பிரம்மச்சாரியா இருந்து அப்புறம்தானே ஒரு பொண்ண கையை பிடிச்சி கிரகஸ்தனாராம். அப்போ அந்த பிரம்மச்சாரிக்கு பௌர்ணமியில பண்ணிக்கோ உபாகர்மத்தை அன்னைக்கு பண்ணிக்கோ அது ரொம்ப சிரேஷ்டம்னு சொல்ற அதே தர்மம், அந்த ஆசிரமம் மாறி போனா அதே வர்ணம் தான், ரெண்டு பேரும் பிராமணாதான். அந்த பிராமணத்துல பிரம்மச்சரியத்துல இருக்கும்போது அவன் பௌர்ணமியில பண்ணிக்கலாம், கவரம் பண்ணிக்கலாம், அதுவே அவன் கிரகஸ்தனானா அது நிஷித்தம், பண்ணிக்கூடாது. அப்படி தர்மம் இருக்கு. அதனால அது ஒவ்வொரு வர்ணத்துக்கும் தர்மங்கள் தனி, ஒரு ஒரு ஆசிரமத்துக்கும் தர்மம் தனி. அதனால இந்த அவாவா எந்தெந்த வர்ணமோ, அவாவா தக்க இப்போ என்ன ஆசிரமத்தில் இருக்கானோ, முன்ன அந்த ஆசிரமத்தில் இருந்த வரைக்கும் அந்த தர்மத்தை அனுஷ்டிச்சிருப்போம், இப்ப ஆசிரமம் மாறி போனதுக்கு அப்புறம் அந்த ஆசிரமத்துக்குண்டான தர்மத்தை அனுஷ்டிக்கணும். அதனாலே அனுஷ்டிப்பதற்கு தர்மமே ரொம்ப சிறந்தது. அதை விட கஷ்டமானது லோகத்துல வேறொன்னும் இல்லை. அதனாலே அந்த தர்மத்திலேயே இழிந்து அதையே அனுஷ்டிப்பவர்கள் அதனாலே இன்புறுகிறார்கள், அதுதான் மோட்சம். அதுக்கப்புறம் பிரஜன இதி பூயா புன்சஸ்தஸ்மாத் பூயிஷ்டா பிரஜாயந்தே தஸ்மாத் பூயிஷ்டா பிரஜன நேரமந்தேனது. பிரஜனன இதி பூயாகும் சஹா, அதாவது இந்த சத் சந்தான அபிவிருத்தி உள்ளகுட்டி வெத்துகிறது இருக்கே அதுதான் உலகத்திலேயே சிறந்ததுன்னு நினைக்கிறார். அதனாலே பிரஜைகள் நிறையா பிறக்கிறார். அதனாலே பெரும்பாலோர் பிரஜா விருத்தியினாலேயே இன்புறுகின்றார்கள். இதுல இந்த பிரஜாவிருத்திய ஏன் சாஸ்திரம் ஒரு இன்பம்னு சொல்லிட்டுன்னா, சத்பிரஜைகளுடைய அபிவிருத்தி, சத் சந்தான, அது சத்துங்கிற பதத்தை முன்னால போட்டா அசட்டு பிள்ளையை பத்துக்கிறது இல்ல. நன்னா வேதம், அதாவது நன்னா குடிமையை வச்சுண்டு பன்னெண்டு பண்ணிட்டு, அதாவது சம்பாஷணத்துக்கு அப்புறம் நன்னா வேதாத்தியனம் பண்ணி இந்த தர்மம் இசைந்த வழியிலே நம்ம சாஸ்திரங்கள் எப்படி சொல்லியிருக்கோ அதே மாதிரி நடக்கிறானே, அந்த மாதிரியான சந்தானத்தை அபிவிருத்தி பண்றது அதான் சத் சந்தான அபிவிருத்தின்னு சொல்றான். இந்த சத் சந்தானத்தை அபிவிருத்தி பண்றதுனாலே பித்ருக்கள் சந்தோஷம் அடைகிறாங்கிறது, ஒரு பிறக்கும் போதே மூணு கடனோட பிறக்கிறான் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. அதனால அந்த பிறப்பவன் த்ரிகுணம், அந்த மூணு கடனோட பிறக்கிறான். அதனால அந்த பிரஜாபிவிருத்தி பண்றதுனால பித்ருக்கடனை அடைத்தவனாக ஆகிறான்னு சொல்றது. அதனால சந்தான அபிவிருத்தியானது ரொம்ப சிரேஷ்டமானது, அது சிறந்தது. அதனால பிரஜா விருத்தியிலே எல்லாரும் இன்புறுகின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேதம். அதுக்கப்புறம் அக்னய இத்யாக தஸ்மாத் அக்னய ஆதாதவ்யாஹான்னு, அதாவது அக்னிய ஒருத்தன் உபாசிக்கிறானே அதனால இந்த அக்னிய உபாசனை பண்றதற்கே, அக்னிய உபாசிக்கிறதற்கே அது ரொம்ப சிரேஷ்டம்னு யார அந்த அக்னிய உபாசிக்கிறாளோ அப்படிப்பட்ட உபாசகா சொல்றாளாம். அதனால அக்னி உபாசகா அக்னிய உபாசிக்கிறது சிறந்ததுன்னு அவ சொல்றதுனால அந்த அக்னியை நாம் உபாசிக்க வேணும்னு இங்கே வேதம் சொல்லித்து. அக்னிஹோத்ரமித்யாக தஸ்மாத் அக்னிஹோத்ரே ரமந்தே, இந்த அக்னிஹோத்திரம் ரொம்ப சிறந்தது அப்படின்னு அந்த அக்னிஹோத்திரியா இருக்கிறவா சொல்றா. அந்த அக்னிஹோத்திரிகள் எல்லாம் இந்த அக்னிஹோத்திரத்தினாலே ரொம்ப சந்துஷ்டனாரா, அதனாலே அவர்களுக்கு இன்பம் அவர்கள் அக்னிஹோத்திரம் பண்றதுனாலே அவளுக்கு கிடைக்கிறது. அதுக்கப்புறம் யஜ்ஞம், யஜ்ஞோஹி தேவாஸ்தஸ்மாஜ்ஞே ரமந்தேன். இந்த யஜ்ஞம், யஜ்ஞம்னா இந்த யாக யஜ்ஞம் எல்லாம் பண்றோமோ அந்த யாக யஜ்ஞாதிகள் ரொம்ப சிரேஷ்டம், அது சிறந்தது, ரொம்ப உத்கிருஷ்டமானது, சந்தேகமே இல்லை அப்படின்னு யார் சொல்றா? இந்த யஜ்ஞத்தினாலதான் தேவர்கள் தேவலோகத்தையே அடைந்தார்கள், அவர்கள் அந்த யஜ்ஞத்தினாலேயே இன்புறுகின்றார்கள், அதனாலே யஜ்ஞமே சிறந்ததுன்னு அந்த யஜ்ஞத்தை பண்றவா சொல்றா. அதுக்கப்புறம் எம்பெருமானை மனத்தினாலே பூஜிப்பவர்கள், சர்வ சதா சர்வகாலமும் அந்த எம்பெருமான மனசால பூஜிக்கிறா பாருங்க, அது மானச பூஜைன்னு சொல்வா. மானசமிதி வித்வாகும் சஸ்தஸ்மாத் வித்வாகும் ச ஏவ மானசே ரமந்தேன்னு. அப்புறம் இப்படி அந்த மனசுனாலே பூஜிக்கிறாளே, அந்த மானச பூஜை பண்றாளே அவா ரொம்ப சிரேஷ்டமானது, அந்த மானச பூஜை தான் சிரேஷ்டமானதுன்னு கற்றறிந்த வித்வான்கள் அவ அப்படி நினைக்கிறா. அதனால நன்னா வித்வான்களா இருக்கிறவா அந்த மானச பூஜையிலேயே சந்தோஷத்தை அடைகிறார்கள். இப்ப எல்லாம் சொல்லிட்டு வந்தது சத்தியம்தான் பரபிரம்மம்னுது, தபஸ்தான் பரபிரம்மம்னுது, அப்புறம் தமம்தான் பரபிரம்மம்னுது, சமந்தான் பரபிரம்மம்னுது, தானம்தான் பரபிரம்மம்னுது, இதெல்லாம் சொல்லிட்டு வந்து அதுக்கப்புறம் தர்மம் பரபிரம்மம்னுது, அப்புறம் பிரஜாபிவிருத்தி தான், அப்புறம் அக்னி உபாசனம் பண்றது நல்லதுன்னுது, அதுக்கப்புறம் அக்னிஹோத்திரம் பண்றது சிரேஷ்டம்னுது, அப்புறம் யஜ்யத்தை பண்றதும் சிரேஷ்டம்னு இது, அதுக்கப்புறம் மனசனாலே பூஜிக்கிறதான அந்த மானச பூஜையை பண்றது சிரேஷ்டம்னு சொல்லிச்சு. கடைசியா கொண்டு முடிகிறது ந்யாச இதி பிரம்மா பிரம்மாஹி பரப்பரோஹி பிரம்மா தானிவா ஏதான்யவராணி பராகும்சி ந்யாச ஏவாப்யரேஷயத்யஏவம் வேதேத்யுபநிஷத்துன்னு கொண்டு முடிகிறது. அதாவது சந்நியாசம், ஞாசம்னா சந்நியாசம்னு சில வியாக்கியாக்களை பண்றா, ஆனா ஞாசம் சரணாகதிக்கு தான் ஞாசம்னு பேரு. வெறும் சந்நியாசம் சிறந்ததுன்னு அந்த ஹிரண்ய கர்ப்பனான பிரம்மாவே சொல்றான். அந்த பிரம்மா ரொம்ப வசந்தவர், அந்த பரதத்துவம் தான் பிரம்மா இப்படின்னு சொல்லி இதுவரையில் கூறிய எல்லா தத்துவங்களுமே தாழ்ந்தவை, சந்நியாசமே அனைத்துக்கும் மேலாக விளங்குவது, இந்த சந்நியாசம்தான் எல்லாத்தையும் வஸ்தின்னு எவன் தெரிஞ்சுக்கிறானோ அவனே பரதத்துவத்தை அறிந்தவன் உபனிஷத்து சொல்றதா சங்கராச்சாரியாள் முதலான வியாக்கியாகர்த்தாக்கள்லாம் சொல்றா. ஆனா நாம இதுல அப்படி இல்லை, அந்த சரணாகதி தான் எல்லாத்த காட்டிலும் வசதி. அப்போ இந்த சரணாகதி பரநியாசம்னு சொல்றோமே அது நியாசம் தானே. இப்போ பரம் நம்மளுடைய ஆத்மாவை பற்றியதான பொறுப்பை பகவானிடத்துல சமர்ப்பிக்கிறோம் பாருங்கோ, அதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப வசதியானது. அந்த தானத்தை காட்டிலும் தர்மத்தை காட்டிலும் புலநடக்கம் தமமோ சமமோ எல்லாத்த காட்டிலும் எது ரொம்ப வசத்தின்னா சரணாகதி தான் வசதி. ஞாசைதி அதத்தான் பிரம்மதேவனும் சொல்றான். அதனால இந்த பரதத்துவம் நாமே, அதாவது சந்நியாசம்ங்கிறது இங்க சந்நியாசம்னு சன்னுங்கிற பதமே வல்ல, இங்க ஞாசைதி பிரம்மா ஞாசம். ஞாசம்னா எது? பரநியாசம். நம்மளுடைய ஆத்மாவை காக்கின்ற பொறுப்பு நமக்கு இருக்கு பாருங்களோ, அதை பொறுப்பை எம்பெருமான்கிட்ட சுமத்திட்டு. அப்போ நமக்கு ஐயோ நம்ம ஆத்மா எங்க அனர்த்தமாயிடுமோ அப்படிங்கிறதான பயம் கிடையாது. ஏன்னா இப்போ அதை எம்பெருமான்கிட்ட சமர்ப்பிச்சுட்டோம். சமர்ப்பிச்ச பிற்பாடு அந்த ஆத்மாவை இஷ்ட விநியோகம் பண்ணிக்கிறது அவனுடைய பொறுப்பு. அதனால தானம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஐயோ அந்த பொருள் என்ன ஆச்சோன்னு நம்ம கவலைப்படக்கூடாதே, அந்த மாதிரி நம்ம கிட்ட இருந்த ஆத்மாவை எம்பெருமான் திருவடியில ஆச்சாரிய மூலம் சமர்ப்பிச்சுக்கோ. சமர்ப்பிச்ச பிற்பாடு அந்த ஆத்மாவை அதை எப்படி பாதுகாக்கணும் அதை என்ன பண்ணணும்ங்கிறது எம்பெருமானுக்கு கவலையே தவிர நமக்கு என்ன கவலை? அதனால நமக்கு ஒரு பொறுப்பும் இல்லை. பேஜவாப்தாரின்றாலே நமக்கு ஜவாப்தாரியே எதுவும் கிடையாது. இப்போ வழியில பயம் எப்ப ஏற்படுறது? மடியில கனம் இருந்தா ஏற்படுறது. இப்போ நம்மகிட்ட மடியில கனமா இருந்ததான ஆத்மாவே எம்பெருமான்கிட்ட சமர்ப்பிச்சுட்டோம், இப்ப நிர்பயமா போலாமே. அதனாலதான் கடைசியில நியாச தசகத்திலேயும் அந்த நம்ம பத்து இது சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பதினொன்னாவதா இன்னும் சொல்றோமே அதுல கூட நிர்பரோ நிர்பயோஸ்மி நிர்பரஹா நிர்பயஹா அஸ்மி அப்படின்னா நான் பயமில்லாதவனாகவும் பொறுப்பு இல்லாதவனாகவும் ஆகிறேன் அப்படின்னு ஏன் சொல்றான்னா சரணாகதி தான். இந்த சரணாகதி எவன் ஒருத்தம் பண்ணுகின்றானோ அப்படிப்பட்ட அந்த பிரபந்தனுக்கு வாழ்க்கையில எதை பத்தியுமே கவலை இல்லை. ஏன்னா எங்க நமக்கு நரகம் வருமோங்கிற கவலை அவனுக்கு இல்லை. ஏன்? அவன் எம்பெருமான்கிட்ட தன்னுடைய ஆத்மாவை ஒப்படைச்சுட்டான். இப்போ மோட்சம் கொடுக்க வேண்டியது எம்பெருமானுடைய பொறுப்பு. அதனால அதை பத்தி இவன் கவலைப்பட வேண்டாம். இப்போ ஐயோ என் ஆத்மா என்ன ஆகுமோன்னு ஒருத்தன் கவலைப்படுறான்னு வச்சுங்கோ, அப்போ சுவாமி தேசியம் சொல்றாரு அவன் நிஜமாவே சரணாகதியே பண்ணல, அவன் ஆத்மாவே எம்பெருமான்கிட்ட சமர்ப்பிக்கல இத பாஷ்யக்காரர் தன்னடிச்சோதி, அதாவது அவதாரம் இந்த பாஷ்யக்காரரா முடிஞ்சு அதுக்கப்புறம் ஸ்ரீவைகுண்டத்துக்கு எழுந்துள்ள போறார். அப்போ சுத்தியில இருந்த அவருடைய சிஷ்யர்கள் எல்லாம் முதலிகள் எல்லாம் மனசு பரிதவிச்சு நாங்களும் உங்களுடைய ஆத்மகத்தை வெண்டு வந்துடுறோம்ன்றார். அப்போ ஆள வந்தார் ஸ்ரீபாதத்தை பிரமாணமா சொல்லி அவர் மேல சத்தியம், அவளுக்கு யார் இந்த மாதிரி ஆத்ம பரித்தியாகம் பண்றாளோ அவ என்னுடைய திருவடி சம்பந்தம் அவளுக்கு இல்லை. இது ஆள வந்தார் மேலே ஆணைன்னு சொன்னா நெடுநெடுங்கி போயிட்டான். சரி இப்ப நாங்க என்ன பண்றது? அப்போ பதில் சொல்றார், ஆத்ம யாத்திரை பகவத தீனையாகையாலே, இப்போ அந்த ஆத்மாவை எம்பெருமான்கிட்ட சமர்ப்பிச்சுட்டோம், அந்த ஆத்மாவுக்கு என்ன ஆகணுங்கிற கால அவனுக்கு இருக்கணுமே தவிர உனக்கே இருக்கு. அதனால ஆத்ம யாத்திரை பகவத தீனம், அது ஒன்ன தீனம் இல்ல பகவத தீனம், அதனால நீ அதை பத்தி கவலையே பட வேண்டாம். அப்படி நீ கவலைப்பட்ட சோகித்தாயானால் நீ என்ன அர்த்தம்? அப்ப நீ உன் ஆத்மாவை நிஜமாவே எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கல, உன் கையில இல்லாத வஸ்துவை பத்தி உனக்கு எங்கேயாவது வருத்தம் வருமோ? வராது. அதனால எப்ப உங்ககிட்ட இல்லையோ அதை தானே ஐயோ இதை பத்திரமா பார்த்துக்கணுமே, இது தொலையாது இருக்கணுமே அப்படிங்கிற பயமோ பொறுப்போ எப்ப வரும்? நம்மகிட்ட அந்த வஸ்து இருக்கும்போது. அந்த வஸ்து தான் எம்பெருமான்கிட்ட சமர்ப்பிச்சுட்டோமே, அப்ப அந்த பயம் உனக்கு வருதுன்னா அப்ப நிச்சயமா அந்த ஆத்மாவை பரசமர்ப்பணம்னு பொய்யா பண்ணியிருக்க, நீ நிஜமா பண்ணல. அப்போ நீ பண்ணின ஆத்ம சமர்ப்பணம் பொய்யாமித்தனை. சரி, எப்படிப்பட்ட அந்த பிரபன்னன் அந்த சரீரத்தை பத்தி கவலைப்பட்டான்னு வச்சுக்கோ, இந்த சரீரமான சரீர யாத்திரை தேக யாத்திரை கர்மாதீனையாகையாலே கரைய வேண்டா, கரைந்தானாகில் அவன் நாஸ்திகனாமித்தனை. ஏன்னா இவ்வளவு சாஸ்திரம் வாழ்ச்சுட்டும் எல்லாம் பண்ணிண்டு இப்ப எது கர்மானுபவமா இருக்கோ அது நிச்சயமா நடக்கும், அப்போ அதுல இருந்து நாம தப்பிக்க முடியாது. இது சாஸ்திரம், அது என்ன நீ சாஸ்திரத்தை நம்புற ஆஸ்திகன் தானே, நாஸ்திகன் இல்லையே. அப்போ நீ பண்ண பாபத்துக்கு உனக்கு தண்டனை எம்பெருமான், தேக அவசானத்து வரைக்கும் நீ சரணாகதி பண்ணும்போது என்ன கேட்டிருக்க? எத்திர தேகாவசானேமாம் தொப்பாகம் பிராபய ஸ்வயம்னு, இந்த சரீரமானது கீழே விழும்போது எம்பெருமானே உன் திருவடியை வைகுண்டத்திலே அடைகிறேன்னு தானே நீ திருப்த பிரபத்தியா தானே கேட்டிருக்க, ஆர்த்த பிரபத்தியா கேட்கலையே. க்ஷணத்தில் அப்பவே போகணும்னு, அப்போ உன்னுடையதான சஞ்சித ஆகாமி பாபங்களை எல்லாம் கழித்த எம்பெருமான் பிராரப்த பாபத்திலே இங்கூட இந்த ஜென்மாவை விட்டுட்டு அது அடுத்த ஜென்மா அதுக்கு அடுத்த ஜென்மாக்கு எவ்வளவு சேஷம் இருக்கோ அதெல்லாம் கழிச்சுட்டான். அந்த எஞ்சிய பகுதியெல்லாம் கழிச்சுட்டு நம்ம வாழ்நாள் பரியந்தம் எவ்வளவு பாபம் நமக்கு இருக்கோ அதை மட்டும் வச்சுட்டு மீதியெல்லாம் தொடச்சுட்டான். அப்போ அது சாஸ்திரத்தை ஒத்துக்கின்ற நாம ஒரு கஷ்டம் வரும்போது ஐயோ கஷ்டம் வரதே அப்படின்னா அது தவிச்சு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா எது நடக்கிறதோ நாம முன்னால பண்ணிருக்கிற வினையினுடைய பலன், அதை இப்ப நாம அனுபவிச்சே ஆகணும். அதாவது கர்மாவை அனுபவிச்சுதான் கழிக்கணும், அது சுகமா இருக்கட்டும் துக்கமா இருக்கட்டும் அனுபவிச்சே கழிக்க வேணும். அதை தெரிஞ்சுக்கிண்டா சுகம் வரும்போது தலை தெரியாம கூத்தாடுறதும், துக்கம் வந்தா ஐயோன்னு தலையில கையை வச்சுட்டு இடிஞ்சு உக்காடுறதும் இருக்காது. சுகத்தையோ துக்கத்தையோ பெரியவா ரெண்டையும் ஒன்னாதான் சொல்லுவா. அப்போ அது சுகமா இருந்தாலும் சரி துக்கமா இருந்தாலும் சரி ரெண்டையும் அனுபவிச்சு கழிச்சா கழிஞ்சு கொடுக்கணும். அதனால அது இந்த நாம் பண்ண பாபத்துக்கு ஏற்கனவே நிறைய பாவம் பண்ணிட்டேன், அந்த பாபத்துக்கு தண்டனையா இத கொடுத்துருக்கான், இப்ப இத நான் அனுபவிச்சுட்டேன்னா இந்த பாபம் என்னை விட்டு கழிஞ்சுடுமோனோ? அதனால ஒரு கஷ்டம் வந்தாலும் அத பகவத் பிரசாதம்னு நினைச்சுக்கிண்டு பிரபன்னன் சந்தோஷமா ஏத்துப்பானா. ஏன்னா அந்த பாபம் இவன் அனுபவிக்கிறதுனாலே கழிஞ்சு போயிடுறத, கழிஞ்சு போனா பாபம் இவனை விட்டு போறதா ஒருத்தன் சந்தோஷம் தானே. அப்போ பாபம் கழியும் போது இவனுக்கு வேணா கஷ்டமா இருக்கு, அதுக்கப்புறம் சந்தோஷம் விடுறதோனும். இப்போ ஒருத்தனுக்கு ஏதோ சரீரத்தில் உபாதை, ஏதோ அல்சர் அப்படின்னு ஏதோ ஒரு இது வயிற்று வலி துடிக்கிறான், டாக்டர்கிட்ட போகிறான், டாக்டர்கிட்ட போனால் அவன் என்ன பண்ணுறான், அதுக்கு ஆப்ரேட் பண்ணுறான், ஆப்ரேஷன் பண்ணும்போது வலிக்கிறது, அதுக்கப்புறம் அதை ஸ்டிச் போட்டு அந்த இதுக்குள்ள பெட்டில் கொஞ்சம் நாள் இருக்க சொல்லி இங்கே நகராதே அங்கே நகரானே எத்தனையோ படுத்துறான். இவனுக்கு அப்பெல்லாம் ரொம்ப நரக்கமாக இருக்கு, அதுக்கப்புறம் இவனு சுகமாக இருக்கா இல்லையா? அப்போது அந்த வேதனையை அனுபவிச்சு கழிச்சதுக்கு அப்புறம் அது சுகமா இருந்தோம். அதே மாதிரி இவனுக்கு இவனுடைய பாபத்தினுடைய இதெல்லாம் கழிச்சுட்டான்னு வச்சுக்கோ, அப்புறம் சந்தோஷம் தானே. அதனால அந்த பாபம் கழிஞ்சா யாராவது துக்கப்படுவாடா? இப்போ ஒரு துக்கம் நம்ம ஏதோ ஒரு கஷ்டம் வருது துக்கப்படுறோம்னா துக்கப்படப்படாதுங்கிறது சாஸ்திரம். ஏன்னா அந்த பாபம் நீ படுற இந்த கஷ்டத்தினால கழியும் போது உனக்கு சந்தோஷம் தானே வரும். அதனால இந்த பாபம் என்னை விட்டு கழியறதே, அதுக்கு இப்படி ஒரு சூழ்நிலைய ஒரு வாய்ப்பை பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கானேன்னு சந்தோஷப்படுகின்றது சாஸ்திரம். அப்போ இந்த ஒருவன் பிரபன்னனானால் அவன் ஆத்ம யாத்திரை பகவத் தீனம், அதனால அதுக்கு அவன் கவலைப்பட வேண்டாம். இப்படி கவலைப்பட்டான்னா அவன் நிச்சயமா பரசமர்ப்பணம் பண்ணல, பொய்யா சரணாகதி பண்ணிட்டு இருக்கான், நிஜமா பண்ணல. சரி, ஐயோ இந்த தேகத்துக்கு என்ன ஆகுமோன்னு தேகத்தை பத்தி ஒருத்தன் கவலைப்படுறான்னா அவன் நாசிகன் விட்டார். ஏன்னா அவனுக்கு சாஸ்திரத்து மேல நம்பிக்கை இல்லை, அப்ப அவன் நாசிகன் ஆறான். இப்படி பிரபன்னனானவன் ஆத்மாவை பத்தியும் கவலைப்படப்படாது, ஆத்ம யாத்திரை பத்தியும் கவலைப்படப்படாது, இந்த சரீர யாத்திரையும் பத்தி கவலைப்படப்படாது. அதனால உபயாத்திரையும் கொண்டு இவனுக்கு எந்த விஷயம் இல்லை, நிச்சந்தியா பொறுப்பு இல்லாம உத்தரகிருத்தியத்தை தன்னால முடிந்த வரையிலே அனுஷ்டிச்சுண்டு சென்னாள் என்னால் அன்னால் உனதால் விழித்தே சலக்கானே அப்படின்னு எம்பெருமான் கூவிக்கொள்ளாய் வந்தந்தோன்னு அவன்கிட்ட பிரார்த்திச்சுண்டு கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோன்னு அந்த நம்ம அந்திம காலம் எப்ப வரும், எப்போ நாம எம்பெருமான் திருவடிவாரத்தை அடைவோம்ங்கிறத அந்த சாதக பட்சியானது எப்படி எப்ப மழை பெய்யும் அப்படின்னு ஆனா அதுக்கு மூக்குக்கு மேல ஒரு ஓட்டம் இருக்கும், அந்த துவாரத்து வழியா அது ஜலத்தை உறிஞ்சி குடிச்சது கீழே இந்த அந்த ஓட்ட வழியை வெளியில் போயிடும், அதனால உள்ள போகாது இருக்கு. அப்ப ஆனு வாய அண்ணாந்து இருக்கும், அப்ப மழை துளி வந்தாதான் அதுக்கு ஜலம் உள்ள போகும். அந்த மாதிரி நாமளும் இந்த வாழ்நாள் என்னைக்கு முடியும், என்னைக்கு எம்பெருமான் திருவடி வாரத்திலே அசஞ்சலமான நித்திய கைங்கரியத்தை ஸ்ரீவைகுண்டத்துல பண்ணுவோம்னு ரொம்ப ஆசையோட காத்துட்டு இருக்கணும். அதத்தான் ஞாசயேவாத்யரேஷயத்து யஏவம் வேதேத்யுபநிஷத்து, இந்த பரண்யாசமே எல்லாவற்றிற்கும் மேலாக விளங்குவது, இதை எவனொருவன் அறிந்து கொள்கிறானோ அவனே பரதத்துவத்தை நிஜமாக அறிந்தவன் அப்படின்னு இந்த நாராயணவல்லியில இந்த தைத்திரிய உபனிஷத்தானது நமக்கு உபதேசிக்கிறதுன்னு சொல்லி இன்றைய இதை இதோட தலைப்பிடிப்போம். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.